அதாவது பதினோரு பாதத்துல பிரம்மத்தெல்லாம் ஸ்தாபிச்சாச்சு, திரும்பவும் எதுக்கு இது மாதிரிலாம் கேள்வி? இதெல்லாம் ஆகாசத்துல எழுதுற மாதிரி கேள்விகள். இதெல்லாம் பதிலே சொன்னவான கேட்டு அது திருவள்ளம் என்ற சூத்திரக்கார இருக்கு. அவர் பின்வந்தவாள்லாம் மீமாம்சகாரெல்லாம் பிற்காலத்திய மீமாம்சகர்கள் தான் தேவனி மகளுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுக்காமலே இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். அவால கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி கர்மா, பிரம்மவித்யை, பரமாத்மா, ஜீவனான உபாசகன், இப்படி ஒரு திருச்சி உபாசகனான ஜீவன் கர்மாக்களை அங்கமாகவும் பிரம்மவித்யை அங்கியாகவும் பரமாத்மாவை உபாசியமாகவும் சென்று இவன் உபாசனத்தை அனுஷ்டித்தவனாக அவனுக்கு பரமாத்மா மோட்சத்தை கொடுப்பார். அதனால பிரம்ம வித்யை தான் இங்க பலனை கொடுக்கும். அதை சொல்றதுக்கோசரம் இவ்வளவு பிரயாசப்படுறேன். என்ன அந்த இதர மதஸ்தெல்லாம் மீமாம்சகர்கள்லாம் விபரீதமாக கிரகிச்சுட்டார். தேவனி மகனுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சிக்கவே இல்லவா? அதனால அப்படிப்பட்ட மதத்தெல்லாம் இது பண்றாங்களோ அதுக்கோசம் கண்டனம் பண்ணணும். அந்த திருவுள்ளத்துலதான் இந்த மாதிரி சூத்திரக்கார இந்த மீமாம்சகர்களை கண்டனம் பண்ணணும்னுட்டு இந்த அதிகாரத்தை தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்துட்டேன். அதன் பிறகு இப்போ பூர்வபக்ஷிகள் கர்மாதான் பிரதானம் மீமாம்சகம் சொல்றது, பிரம்ம வித்யன்றது பிரதானம் இல்லை, பிரம்ம வித்யை அங்கம்தான் அப்படின்றதுக்கு சில யுக்திகளை காமிக்கிறான் பூர்வபக்ஷி. அது சூத்திரக்கார சில விஷயங்கள் சொல்றது. அந்த விஷயங்களை கொண்டு பூர்வபக்ஷி மீமாம்சகர் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு நான் சமாதானம் பயிற்சி இதுல அங்கே சொன்ன பாருங்க, 20 சூத்திரங்கள் இதுல 20 சூத்திரங்கள்ல முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம், அதன் பிறகு 6 சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், கடைசியில ஒரு 17-18 சூத்திரம் பார்த்தோம். அவைகள்லாம் அது வந்து இதுதான் 18வது சூத்திரம். அதுவும் அந்த 18வது சூத்திரம்ன்றது பூர்வபக்ஷ சூத்திரமா இருக்கும். இப்படி சில விஷயங்களை இங்க பாய்க்கிறேன். இதுல முதல் சூத்திரத்தை உட்கொடுங்க. 2வது சூத்திரத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். 2வது சூத்திரத்த விஷயத்து தான் நம்ம 3வது ஸ்லோகத்துல வியாக்கியானம் பண்ணிட்டார். அதாவது ஒரு யாகத்தினுடைய கர்த்தா யாரோ, யாகத்தினுடைய கர்த்தா யாரோ, அந்த கர்த்தாவினுடைய ரூபம் ஜீவஸ்வரூபம் அதுதான் வந்ததுன்னா 3வது ஸ்லோகத்துல சாய்ச்சிட்டு அதுக்கு சமாதானம் சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து அந்த 2வது சூத்திரத்துல 3வது சூத்திரத்துல 3, 4, 5, 6, 7 இந்த 5 சூத்திரங்கள்ல சில விஷயங்களை பார்க்கிறார் பூர்வபக்ஷ ரீத்யா மீமாம்சகர்கள் கேட்கறதாக. இவெல்லாம் அதை ஒவ்வொன்னா பார்ப்போம். கேகய மகர்ஷி அவர் வாதம் இருக்கார், அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல வைஸ்வான வித்தியை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு புத்தாரகர், கௌபமன்யவர் முதலான மகர்ஷிகள்லாம் வரார். உடனே இவர் சொல்றார், யக்ஷமானோ பகவந்தோகமஸ்மி பகவான்களே, நான் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கேன், தீட்சை வாங்கிட்டேன், யாகம் பண்ண போறேன். நான் என்னுடைய ராஜ்யத்துல திருட்டு பயம் இல்லை, கெட்ட சம்பாத்தியம் இல்லை. அதனால யாகம் பண்றதுனாலையும் நான் இந்த ரிச்சுக்குலாம் எதை சமர்ப்பிக்கிறோம் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அங்க என்ன வார்த்தை? யக்ஷமானோகம். நாங்க யாகத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அது மட்டுமா, பெருமாளே கீதையில் மூணாம் அத்தியாயத்தில் சொல்லச்ச, கர்மனை வகிதம் சித்தின் ஆஸ்திதா ஜனகாதயா. கர்மாக்கள்னாலதான் ஜனகர் முதலான மகர்கள் என் ராஜரிஷிகள் தான் சம்சித்தியை அடைஞ்சா. எது அவளுக்கு தேவையோ அத்தை அடைஞ்சுட்டா. அப்படின்னு விட்டோ பகவத்கீதையில பகவானை அனுகிரகிச்சான். விஷ்ணு புராணத்துல சொல்லச்சு, யாஜசோபி சுபகோணு யஜ்ஞான வியபாஸ்ரியா அப்படின்னுட்டு விஷ்ணு புராணம் சொல்றது. அதனால கேசித்வஜர்னு அவர் வந்து நல்ல ஞானி. அவரும் கூட என்ன பண்ண, நிறைய யாகங்களை தான் ருச்சி சேருவார். அதனால யாகம் தான் முக்கியம். யாகத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. இது இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சூத்திரத்துல ஈசாவாசியோபனிடம் வாக்கியம், புர்வன்மே வேக கர்மான் திஜீவிஷேத்து சதம் சமாஹ. என்ன பண்ணணுமா தெரியுமா? எப்புர்வன்மேவ, எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கணும். என்னத்த கர்மான், யாகாதி கர்மாக்களை எப்பொழுதும் அனுப்பிச்சுட்டே இருக்கணும். இஹ இந்த பூமண்டலத்தில் என்ன பண்ணணுமோ, ஜிஜி விஷே சதம் சமா. நான் வந்து 100 வருஷம் ஆசையா இருக்கணும், இங்க நான் இருக்கணும்னு அர்த்தப்படும். எப்படி இருக்கணும்? நித்தியபடி கர்மாக்களை அனுப்பிச்சுட்டே இருக்கணும். கர்மாக்களை அனுப்பிச்சுட்டுதான் இருக்கணும். 100 வருஷம் நான் வாழணும் அப்படின்னு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாவாசியோபனிஷத் சொல்றேன். இது சொன்னாக்க அதனால கர்மாக்களுக்கு தான் ஏற்றம் சொல்றது. அங்க எப்பொழுதும் உபாதனம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். அப்படி சொல்லலைங்க, கர்மாவை அனுப்பிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றது. அதனால கர்மானுஷ்டானம் தான் முக்கியம், கர்மாதான் பிரதானமா இருக்கு, அதை பண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றது என்னன்னா, தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்ட்டு இருக்கு. அதாவது இந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு போச்ச, உடம்ப விட்டு கிளம்புறான். அந்த சமயத்துல ரெண்டும் சேர்ந்தே போறது, கர்மாவும் வித்யையும் சேர்ந்தே போறது. இந்த சேர்ந்தே போறது சாகித்யம். கர்மா கர்மாவோட சேர்ந்ததுன்னா வித்ய போறது. வித்யா கர்மணி சமன்வாரம் ஏற்று, சமன்வாரம் பண்ண தொடர்ந்து போறது, சேர்ந்து போறது. கர்மாவும் வித்தியையும் சேர்ந்து போறது. யார் இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்புறானோ அவனோட சேர்ந்து போறது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அங்காங்கி பாவம் தான் இருக்கு. கர்மா அங்கி அவன் சொல்றான், கர்மா அங்கி கர்ம வித்தியோ அங்கமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதனால இந்த சாகித்யம் சேர்ந்திருக்குது. வித்யானது கர்மாவுக்கு அங்கமாக இருந்தே ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அவனோட சேர்ந்து போறது அப்படின்னு சொல்லிருக்கிறது. இது ஒரு யுக்தி அவன் சொல்றான். அதெல்லாம் என்ன சொன்னோம், யாகாதி எல்லாம் நாம் ஒப்பிச்சுட்டு இருக்கோம், அதனால இங்க நீ வந்து சம்பாவனையை வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்க அசுமதி சொல்ற. பகவானோ ஜனகாதி மகா ராஜரடிகள் எல்லாம் கர்மனை சம்சத்தின் ஆஸ்துதா ஜனகாதையாக சாட்சிட்டேன். இதாசியோ பண்றது ஒருவன்னேவே கர்மான், எப்பொழுதும் இங்க யாகத்தையே அனுப்பிச்சுட்டு இருக்கணும், 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா அப்படின்னு ஆசை பண்ணுமா. எப்படி யாகங்கள்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு ஈசாவுக்கு உபரண தேசத்தை கொடுத்து, அதனால அது ஒரு விசேஷம். அதே மாதிரியாக சாகித்யம் கர்மாவும் வித்தையும் ஒன்னா சேர்ந்து போவது என்னோட, அதுல கர்மா அங்கி இந்த வித்தையானது அங்கமா இருக்கு, அதுதான் இங்க சொல்லப்படுறது இப்படின்னுட்டு இதோ ஒரு யுக்தியாக காமிக்கிறான். அது மட்டுமல்ல தத்வதோ விதானாது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றேன். என்ன பண்ணணுமா, குருகுலத்துக்கு போகணும், குருகுலத்துக்கு போய் வேதாத்தியனம் பண்ணணும், அதை முடிஞ்சிட்டு ஆச்சாரியருடைய நியமனத்தை எடுத்துக்கணுமா. என்ன நியமனம், அவருக்கு என்னென்ன நம்ம சுசூஷம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடணுமா. அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் உட்காந்துக்கணும், சுத்தமான இடத்துல இருக்கணும், ஒரு ஆசிரமமாய் கட்டிக்கணும், அங்க உட்காந்துட்டு யாகாதிகளை அனுஷ்டிக்கணும். அங்க சொல்றோம் அது ஆச்சாரிய கூடாது வேதனதீத்திய யதாபிதானம் குரோ கர்மாதிசேலேன அபிசமாவர்த்திய சுக்குடம்பே சுசௌதேசே அப்படின்லாம் சொல்றாங்க. சாந்தோஜியப்படுறது பிடிக்காது. இப்போ இங்க என்ன ஆச்சு, கிரகஸ்த தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகஸ்தா இருந்துட்டு இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணணும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா யாகாதிகளை தான் அனுப்பிப்பான். யாகாதிகள் அனுப்பிக்கிறதுனால அதையே பண்ணணும், அதை நாம விடக்கூடாது. சொல்லி சுவாத்தியாயமதியான தார்மிகான் விதவது ஆத்மனி சர்வேந்திரியாணி சம்பதிஷ்டாப்பிய அகிந்தம் சர்வா பூதானி அந்நீர்த்தேத்திய அப்படின்லாம் இருக்கு. இங்க கிரகஸ்த தர்மம் தானே சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தன் என்ன பண்ணுவான், கிரகஸ்தன் எப்பொழுதுமே கர்மாக்களை தானே உணர்த்திப்பான். எனக்கு கிரகிணி இருக்கா, கிரகிணி இருக்கிறதுனால அந்த கிரகிணியோட சேர்ந்துட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கர்மாக்களை அனுப்பிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதே அதுக்குதான் தர்ம பிரஜா, தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அது மாதிரி குழந்தைகளை பெற்று சந்ததி எது பண்ணி யாகாதி கர்மாக்கள் எல்லாம் இவன் அனுஷ்டிக்கணும். அதுதானே இந்த கிரகஸ்தாசிரமன்றது, அதுதானே சொல்லுது. அது அதனை எப்படி விடலாம், அதனால கர்மா தான் இங்க பிரதானம். இது இந்த கர்மா பிரதானம்ன்றதுனால இதை உடவே கூடாது, இது அவசியம் அனுட்டத்தே ஆகணும். அனுட்டத்தே ஆகணும்ன்றதால விசேஷம், கர்மாதான் அங்கி, அதுதான் பிரதானம். பிரம்ம வித்தியெல்லாம் அங்கங்கள் தான். அது மட்டுமா, இதைய வித்தியா கருதி சதைவ வீத்தியவத்தரம் பவதி அப்படின்னு வாக்கியம். இதைய வித்தியா அப்படின்னா எந்த வித்தியை எவன் வித்தியை கொண்டு பண்றானோ, வித்தியை கொண்டு எவன் கர்மா அனுஷ்டிக்கிறானோ அதுதான் பலவத்து. வித்தியான் 3வது வேற்றுமை அத்தியாயத்தை. அதனால என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம், கர்மாவுக்கு அங்கம். தர்மம் என்ன பாபம் அப்பனது தீன் தான் அப்படின்னு என்ன அர்த்தம், தர்மம் தர்மம்னாக்க யாகாதி தர்மங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் பண்ணினாங்கனாக்கா பாபம் அப்பனது பாபாதிகளை போக்கடிக்கிறான் பாபம் முதலானவற்றா போக்கடிக்கிறான். இப்ப அதுக்கு நீ போய் என்ன சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி எத்தனை பாவங்கள், எவ்வளவு யுக்திகள், பூரபட்சி சொல்ற யுக்திகள், இதெல்லாம் வேதவாக்கி தேர்த்துண்டே மீமாம்சகன் இதெல்லாம் காமிக்கிறான், இதெல்லாம் அவன் காமிக்கிறான். ஆகவே இந்த மாதிரி கர்மாவுக்கு தான் பிராதான்யம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல, பிரம்ம வித்யக்கு பிராதான்யம் சொல்லப்படல. அவையெல்லாம் அங்கங்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு பூர்வபட்சி சொல்றான். இப்ப இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். சமாதானம் அவன் என்ன சொன்னான் முதல்ல, கேக்கே என்ன சொன்ன, யக்ஷமானோ யக்ஷமானோ பகவன் யக்ஷமானோ அவை பகவந்தோகமஸ்தி, நான் யாகம் பண்றவனா இருக்கேன், அதனால நீங்க வந்து என்னுடைய ராஜ்யத்துல தர்மம் தான் இருக்கு, இது இல்லை, அந்நியாயம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிருக்கான் ராஜா அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா இங்க சில மகான்கள் பிரம்மத்துக்கள் அவன்லாம் காவஷய ரிஷிகள்னு பெயரான், பிரம்மஜானத்தினுடைய காவஷய அந்த ரிஷிகள்லாம் சொல்றார். அந்த வித்வான்லாம் சொல்றாள் யாரு, ரிஷயா காவஷேயா, ரிஷிகளான காவஷேயர்கள். அவன் சொல்றான், கிமர்த்தா வயம் அத்தேஷியாமே, நம்ம என்னத்துக்கு ஓதனம் ஓதனம், வேதங்கள்ல இருக்கு ஓதனம், கிமர்த்தா வயம் யக்ஷாமே, நாங்க எதுக்கு யாகம் பண்ணணும், யாகமே நாங்க பண்ண வேண்டாமே, எதுக்கு யாகத்தை நாங்க பண்ணணும், எங்களுக்கு தேவையே இல்லையே, நான் எதுக்கு அத்தியனம் பண்ணணும், வேதபாரானது வேதாத்தியனம் பண்ண வேண்டாமே, வேதத்தை ஜபிக்க வேண்டாமே, யாகங்களை பண்ண வேண்டாமே, அவன் காமிச்சான் யக்ஷமானோ அவை பகவந்தோகமஸ்தி, ஒரு பட்சி நான் யாகம் பண்றவனாக இருக்கிறேன், பண்ண போறவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மீமாம்சகன் அந்த வாக்கியத்தை நீ யாகம் பண்ற அனுஷ்டானத்தை காமிச்சிட்டேன், நாங்க என்ன காமிக்கிறோம், நாங்க எதுக்கு அத்தியனம் பண்ணணும், எதுக்கு யாகம் பண்ணணும்ன்றாலேவா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற, ரெண்டுமே அப்படி எப்படி சொல்லுவேன், நீ யாகம் இருக்கு, இது வந்து பிரம்ம வித்யக்கு அனுஷ்டிச்சு ஆகணும்னு எத்தனையோ ஒருத்தர் சொல்லிட்டீங்க, அப்படி யாகத்தை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறார், இன்னொருத்தர் அனுஷ்டானம் வேணான்ற, ரெண்டு விரோதம் ஆச்சு, அது எப்படி வரும் அப்படின்னாக்கா, அதுக்கு பத்தி அர்த்தம் பணத்தை அபேட்சிச்சு ஒருத்தன் யாகம் பண்ண அதை பண்ணக்கூடாது, அதான் இவன் சொல்ற காவஷய வரிகள்லாம் சொல்ற, நான் போய் பாராயணம் பண்ணிட்டு வரேன் எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டான்னாக்கா, அது பாப்பம், அது மாதிரி பண்ணக்கூடாது, அது தவறான, பணத்துக்கு ஓதனும் இதுவே பண்ணக்கூடாது, பவித்ர சோதர பாராயணம் பண்ணுறேன் காந்தி வரத்துல உங்களுக்கு சாராவது சொல்லிட்டு ஒரு 7-5 அங்க இருந்தா கோயில் எவ்வளவு ஆட்சி பண்ணணும் போயிட்டேன், உங்களும் பார்த்தா முடியல, ஒரு 10-15 பாராயணம் கேட்டேன், ஆச்சரியமா இருந்தது, பாராயணம் பண்ணிட்ட உடனே பூர்ணாதி ஆச்சு எல்லாம் தெரிஞ்சுட்டு தோணா தெரிஞ்சு ஒரு ஆட்சி பண்ணேன், அப்போ ஒரு சுவாமி கூட இருந்தேன், அப்போ அந்த சுவாத்தியம் பாராயணம் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பாராயணம் பண்ணுவாளுக்கு இவ பணம் கோஷிட்டு தர்றேன், முதல்ல என்ன பண்ண ஒரு சுவாமி கிட்ட வந்து ரகசியமா கொண்டு வந்து கொடுத்தேன், அவர் வாங்கிட்டே வந்துட்டேன், நான் அந்த சுவாமி கிட்ட இருக்கேன் பணத்தை கொடுத்தா கோஷிட்டு கௌரவமா கொடுத்தாங்க, நான் ஆத்துல வந்து கொடுத்துட்டாங்க, வீதியில போற மாதிரி கோயில் இதை கொண்டு வந்து தராங்க, அப்ப அந்த சுவாமி முதலே அவன் கொடுக்கறது தப்புன்னு சொன்னீங்கோ, நான் வாங்கறதே பெரிய பாவமாச்சு, பரவாயில்ல கைங்கறி பண்றோம், அதை போய் நான் பணத்தை வாங்குறேன் பாரு, பறிக்கிறாய் இவ்வளவு பாவம்ல அப்படின்னா என்ன, எனக்காக வார்த்தை பாருங்க, ஏன் சொன்னது இங்க வந்து கொடுக்கறாமே தனியா வந்து சேர்த்து கொடுத்துட்டு போனாமே அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் கொடுக்கறது இப்படி கொடுத்த விதத்தில் தப்பு இருக்கேன், நான் வாங்கறது பெரிய தப்பு இல்லையோ பறிக்கிறான் அது தப்பு, பிராமணம் பறிக்கிறான் திரவியத்தை ஏதோ உஞ்சவர்த்தி பண்ண திரவியத்தை வாங்கிக்கிறான் அவசியத்தை கொடுப்பார். ஐயாவா சுவாமிக்கு பணமே தெரியாது, தேவிகளுக்கு பணத்தை பத்தியே ஒன்றும் தெரியாது, மாதிரியவர்களுக்கு அவளுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, தாத்தா இருந்திருக்கணும், யுத்தம் பண்ணணும், அனுஷ்டானம் முடிக்கணும், கலெக்ஷன் வாழ்க்கையும், யாராவது சிஷ்யா வருவா அவ ஏதோ பணம் கொடுத்துட்டு போவா, அரிசி கொடுத்துட்டு போவா, நெய் வெண்ணெய் தான் கொண்டு வந்து தருவா, அந்த வெண்ணையை காத்து தான் பிரமாணத்தை வராதுணும். எதுவா இருந்தாலும் ஒரு வஸ்து பாவம் அவற்ற ஒன்றும் கிடையாது, ரொம்ப அழகா இருக்கும் சுவாமியுடைய ஆச்சாரம் எல்லாம். அந்த சுவாமி எல்லாம் எப்படி ஒரு மகாராஜா மாதிரி தெரியுமா, பிரசாதம் சாய்க்கணும் நல்ல வெண்ணையில காய்ச்சி கவனமா வாசனையா இருக்கும், அந்த நெய் அரைக்கரண்டி காலத்தினோடு சொல்லணும் கூடாது, நிறைய ஆறு கரணம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் புரட்சிச்சு பரிசோதிக்கணும், தயிர் வளவலையே இருக்கணும், மாயிலிருந்து சரச்சந்திரன் காலி காக்கணும், வளவலையே இருக்கணும், அது ஆறு கரண்டி சாய்க்கணும், வடை வெளுப்பா போட்டு கூடாது அரை முறையமா தெரியாதார் வெளுப்பா உடனே சுவாமி தள்ளிடுவார், காந்த வாசனை வரக்கூடாது. அனுபவம்னா நம்ம பிரமாள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், வஸ்துக்கள் கொடுத்திருக்கான், தெளிவு பண்ணணும், ஏதோ தேவையாத்திரே இருக்க வேண்டாம், பெருமாளுக்கு நல்லா தெளிவுபடுத்தோம். இதோ வர திங்கக்கிழமை ஸ்ரீஜெயந்தி, ஸ்ரீஜெயந்திக்கு அத்தனை பக்ஷணம் பண்ணுவோம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், ஆனந்தமா அனுபவிக்கணும், பெருமாளுக்கு சமைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நாம எல்லாரும் நல்லா சாப்பிடணும். அதனால சுவாமி பெருமாளுக்கு வைதிகாலத்தில் இன்னைக்கும் குறவில்லை, பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சாப்பிட்டு காட்டலாம், நிதானமா சாப்பிடுவோம், ரசிச்சு சாப்பிடணும், இதெல்லாம் சுவாமிரமான ரசிச்சு அந்த சுவாமி ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் செய்த வயசாயிப்பு ஒண்ணு தொண்ணூத்தி ஒரு நிமிஷத்துல அப்படிலாம் இது இல்லை, நாங்களாம் இன்னும் சாப்பிட்டு சுவாமி ஆத்து பரிகாரம் அதெல்லாம் சாப்பிட கூப்பிட்டா போறோம், காத்தாலும் ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம், வயதை காயப்போட்டு இருப்போம், என்ன பிரச்சனை தமிழ் தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆசையா போய் சாப்பிடுவோம். இப்போ ஆத்திரியே எல்லாம் பண்ற எதுவும் சாப்பிட பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறோம், ஏன்னா சொத்து சேர்த்துக்குமே சுகர் பிபி கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதா இருக்கு, அப்பெல்லாம் எவ்வளவு போட்டாலும் ஆனந்தமா இருக்குது, ரொம்ப கேட்டத பாட்டி கிட்ட கேட்டு சாப்பிடணும் சுவாமி தேவன் தீபா கேட்கல போகட்டும். அந்த மாதிரி எதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம்க்கா, இந்த பணத்தெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, எதுவுமே தெரியாது, அத்தியனம் பண்ணாக்க அவர் சொன்ன பணத்தை பாராயணம் பண்ணி பறிக்கிறம் பண்ணுவாரா, பணத்தை அதுவே தப்பா சேர்ந்த, அதனால நம்ம பண்ற காரியங்கள் நாம் எல்லாரும் வைஷ்ணவர், எல்லாரும் பிரபன்னர், முமுட்சுக்கள், நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, பிடிக்க கூடாது, இதெல்லாம் இல்லாம பலாது சுந்தரீதமாக அவர் யாகம் பண்றோம், யாகம் பண்ணி எனக்கு இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும், பணத்துக்கோசரம் பண்ணாக்க அந்த அனுஷ்டானம் வேண்டாம், அது பிரம்மவித்யைக்கு விரோதியாகும், பணம் இல்லாமல் பலத்தை பேசிக்காம பண்ணாக்க பிரம்மவித்யைக்கு அது ரொம்ப அனுகூலமானது, அதை பண்ணணும். அதனால இந்த ரிஷிகள்னா அதுதான் சொன்னாதா, பிரம்மவித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மாக்களை பலாபிசந்தரீதமாக பணத்தை அபேஷிக்காம நாங்க பண்றோம் அப்படின்னு, அதுதான் விசேஷம். அது மாத்திரம் இல்ல, இவன் வந்து நியமாத் அப்படின்னு சொன்ன நியமம், என்ன நியமம் சொன்ன, இங்க 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படணும், எப்படி ஆசைப்படணும், கர்மாக்களை நோக்கிச்சிருந்தே இருக்கணும், அதை பண்ணணும். அசுவமான விஷயம் அது இருக்குது, அப்படிதான் சொல்லிச்சு. ஆனா அங்க வந்து நீ வந்து சொர்க்காதிகளை தான் பண்ணணும், சொர்க்காத்தியர்த்தம் கர்மாக்களை அனுப்பிக்கணும்னு சொல்லித்தாங்க. அங்க அந்த வாக்கியம் அப்படி சொல்லலையே, அந்த மாதிரி சொல்லல. கர்மா அனுப்பிக்கணும், 100 வருஷம் வாழணும், எப்பொழுதும் கர்மா அனுப்பிச்சிருக்கோம். வாஸ்தவமான நாங்களும் இல்ல நான் சொல்றோம். அந்த கர்மா எப்படிப்பட்டது? பலார்த்தம் இல்லை, பிரம்ம வித்தியைக்கோசரம். பிரம்ம வித்தியை அனுப்பிக்க போறவன் தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தின் அனுகுணமாக அவன் கர்மாவை அனுப்பிக்கணும். அப்படி பண்ண வேண்டிய கர்மாவை அதை விட்டுட்டு வேற எதையும் சொல்லல. வேற ஏதாவது சொல்லித்தார் மாதிரி சொர்க்காத்தியர்த்தம் கர்மாவை அனுப்பிச்சிடும், நீவாந்த கர்மாக்கள் அனுப்பிச்சிடும், அப்படி ஒண்ணுமே சொல்லலையே. இப்படி அர்த்தம் பண்ணிப்போம், அப்படியும் அர்த்தம் பண்ணிப்பேன். பெருமாளே கர்மனை சம்சித்தின் வாசுதா ஜனகாலயான் பெருமாள் சாட்சியர் வாஸ்தவமா பெருமாள் சாட்சி உண்மை. ஆனா அங்கேயும் பெருமாள் என்ன சொன்னேன், கர்மன்யேவாதிகாரத்தை மாப்பிள்ளைகளுக்கு கதறேன், அதுதான் சொல்லிட்டேன். கர்மாவோட வேண்டிய அவனுக்கு அதிகாரம், பலத்தில் அதிகாரம் கிடையாது, பலத்தை அபேஷிக்காத. மாபு சங்கோ அகர்மல், உனக்கு வந்து மாபா கர்ம பலகேதோ மாதே சங்கோஸ்வகர்மணி, பலமில்லாததுல உனக்கு சங்கம் இருக்கட்டும், பலம் இல்லாத சங்கம், பலம் இருக்கிறத உனக்கு சங்கம் சேர்க்கக்கூடாது. அந்த பலம் நமக்கு விரோதி, அது கூடவே கூடாது. பலத்தை அபேஷித்து ஒத்தம் பண்ணிதான் அப்புறம் என்ன திருப்தி இருக்கும்? ஒண்ணுமே திருப்தி இல்லை. பணத்துக்கோசம் கையாற்றுறது, கைக்கூல் பண்ணுறது, கும்பிடு போடுறது, அதான் எவ்வளவு தவறு. அதனால அந்த மாதிரிதான் இங்க சொல்றது குருவன் நேவையை கர்மாவின். அது மட்டுமா, நீ கர்மாவெல்லாம் பண்ணினா கூட சரி, நீ பிரம்ம வித்யா நட்சணா போறும். அந்த வித்யா என்ன ஒண்ணு தெரியுமா, நீ எந்த கர்மாவை பண்ணாலும் உனக்கு ஒட்டவே ஒட்டாது. நக்கம்மளிக்க தேனரே, அதே இடத்துலயே நீ எந்த வாக்கியத்தை உதாரிச்சு கர்ம குருவண்ணேவே கர்மான், அதுக்கு அடுத்த வாக்கியத்துல இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கர்மமானது எப்பொழுதும் இப்படித்தான். அதனால கர்மமானது இன்னும் இருக்கு, நீ பண்ணினா கூட பிரம்ம வித்தியனுடைய மகாத்தினால அது உனக்கு ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்றது. ஆகவே அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பிரம்ம வித்தியை கௌரவமான சொல்றது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னா, அங்க என்ன இருக்கு, வித்தியையும் கர்மாவும் ரெண்டும் ஒன்னா போகுது. யார் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறானோ அவனோட சேர்ந்து போட்டு அதான இருக்கு. அதுல வந்து கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கன்னு சொல்லித்தா, அல்லது பிரம்ம வித்தியைக்கு கர்மா அங்கன்னு சொல்லித்தா, ரெண்டுமே சொல்ல. நான் அதை சொல்லணும், சமன்வார வேதி வித்யா கர்மணி சமன்வார வேதின்னு சொன்னேன். அது அது வந்து பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கமா நான் சொல்ல, நீ ஒண்ணிதான் சொன்ன, கர்மாவுக்கு பிரம்ம வித்தியா அங்கமா இருக்குன்னு சொன்னேன். இங்க ஏதாவது வாழ்க்கை இருக்கா, அப்படி சொல்லவே இல்லைங்க. என்ன அர்த்தம், வித்தியைக்கு பலன் வேற, கர்மாவுக்கு பலன் வேற, அதுதான் அர்த்தம். ஒருத்த 200 ரூபா கொடுக்குறான், ஒருத்த விற்கிறான், என்ன விற்கிறான், ஒரு நிலத்தை வைக்கிறான், நிலத்தை வைக்கிறான், ரத்னத்தையும் இருக்கிறான். நிலம் ரத்னம் ரெண்டுத்தையும் இருக்கிறான். அவங்க கிட்ட ரெண்டு நூறுரூவா நோட்டு கொடுக்குறான். அப்படின்னாக்க வயது கோசரம் நூறுரூவா, ரத்னத்து கோசரம் நூறுரூவா, அப்படி தானே பிரிவு? இருநூறுவான்றது அதானே, இருநூறுவா அதுக்கு நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்க. லோகத்துல பார்த்துதான் இருக்கும். அது மாதிரிதான் வித்தியை தன் பலத்தை கொடுப்போம், கர்மா தன் பலத்தை கொடுக்கறது, அவ்வளவுதானே. அங்காங்க பாவம் எங்க சொல்றீங்க, எங்க வந்தது இது, வரவே வராதே, அதை எப்படி நீ சொன்ன? அதனால இந்த சமன்வாரம்பம் அப்படின்னு சொல்றதும் நீ சொல்றதும் தப்பு. அதனால இந்த கர்மா ஒக்கித அங்கம் பிரம்ம வித்தியை அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னொன்னு ஒண்ணு சொன்னோம், அங்க இருக்கிற இந்த மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், அதெல்லாம் சொல்லாம ஆச்சாரியிருந்து வேதாத்தியம் பண்ணிட்டு ஆச்சாரியர் வேண்டிய சிசுவோட பண்ணிட்டு குடும்பத்துல கிருமியோட ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு யாகங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு அது அப்படின்னு இருக்கு. இது பிரம்ம வித்தியைக்கு தான், கர்மாவுக்கு தான் பிரம்ம வித்திய அங்கம், கர்மா தான் பிரதானம்ன்றது அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துல வித்தியானது இங்க சொல்லப்படவே இல்லை. என்ன இருக்கு வேதாத்தியம் சொல்றது? இது நம்ம சித்தாந்தத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒத்த அத்தியனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது பூர்வபக்ஷ மீமாம்சைகள் சொல்றது. அத்தியனம் பண்ணாக்க ஞானம் வர்றதுதான் பலன் அப்படின்னு மீமாம்சைகள் சொல்றான். பிரம்ம வித்தியன்றது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுதான். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற பிரம்ம வித்தியன்றது கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு வந்துருக்கான். என்ன யாகம் பண்றவன் அவன் அர்த்தம் தெரிஞ்சுதானே பண்ணணும், அர்த்தத்தை தெரிஞ்சுதான் பண்ணணும். அதனால அந்த அர்த்தமானது வித்தியை அப்படின்னு தான். அதற்கு சமாதானம் சொன்னார், அதுவே தவறு. என்னன்னாக்க இந்த அத்தியனம்னு ஒண்ணு கோவிலோ, இதுவே அத்தியனம்ன்றது அத்தியனம்ன்றது அக்ஷராசி கிரகணம் தான் நம்ம சித்தாந்தத்துல. அக்ஷராசி கிரகணம் வேதாத்தியம் பண்ண என்ன பிரயோஜனம்? அக்ஷரம் ஸ்பஷ்டமான எழுத்துக்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நீங்களா கணபாராயணம் சொல்லி கேட்டுப்பீங்க, அவ சொல்லச்சே பார்ப்போம், திரிபாகா திரிபாகா திரிபாகா திரிபாகா திரிபாகா அடிப்பா சொல்றதெல்லாம் அந்த அக்ஷரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு அக்ஷரமும் காதல் நல்லா ஸ்பஷ்டமா வரும். அவ்வளவு நல்லா வாழ்க்கை அந்த இதுவாகும். ஏன் அத்தியனம் பண்றவா சொல்லிட்டே இருக்கும். சாஸ்திரக்காரன்லாம் மனசுல மரணம் பண்றோம், மனசுல பேசுவோம், விஷயம் சொல்லுவோம். விஷயம் சொல்றது எப்போ? பாடம் சொல்லுச்சே சாஸ்திரம் சொல்ல, வேற சமயத்தினா விஷயம் சொல்றதே கிடையாது, வேற சமயத்தில விஷயம் சொல்றது மனசுக்குள்ளேதான் பார்த்துருக்க. அதனால பாடம் சொல்லச்சேதான் ஞானம் ஆகும். நாங்க அதனால இங்க சம்ஸ்கிருதத்துல பேசுறோம். அது போக பாராயணம் பண்றவான்றவா அத்தியனம் பண்ணச்ச சொல்லி சொல்லி சொல்லி திருவ ஆவர்த்தி இதெல்லாம் சொல்லி சொல்றாளோ, அதனால அவளுக்கு அக்ஷராசி கிரகணம் அது நல்லா வருது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல அர்த்த ஞானமே கிடையாது, அதனால அது கேள்வியே வராது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த அத்தியனம் பண்றனாக்கா அதனுடைய ஞானம் வந்தது அது வேற, ஞானம் வர்றது வேற, பிரம்ம வித்தியன்றது வேற. எனக்கு சலுகை எப்படி பண்றதுன்னு தெரியும், ஆனா பிரயோகத்தை எனக்கு பண்ண தெரியாது, சாதம் பண்ண தெரியும், பால் துவச்சு தயிர் பண்ண தெரியும், ஒரு ரஞ்சகோணம் பண்ணுவேன், நித்தியோடு கிளம்புல பண்ணுவேன், எனக்கு தான் தெரியும், பிரதோகமா பண்ண தெரியாது. அதான் என்னுடைய சிநேகிதான்லாம் இருக்கான். அவன்லாம் எவ்வளவு சாஸ்திரத்துல மகா கெட்டிக்காராரோ தலையிலையும் அவ்வளவு கெட்டிக்காரா இருக்கான். எனக்கு எல்லாம் ஜாங்கிரி சுத்தம் தெரியும், ஆனா பிரயோகத்துல வராது. அதாவது தேரியில மட்டும் தெரியும், பிராக்டிக்கல் தெரியாது. என்ன பிரயோகம்? அது மாதிரி ஞானம் வேற, இந்த கர்மாவை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் வேற, அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறது வேற. பண்ண ஞானம் நமக்கு இருக்கு, அதுக்கு நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 20-25 வித்தியை நம்ம சேவிச்சிருக்கோம். வேற வித்யா, பிறகு பார்கவி வித்யா, ஆனந்தமய வித்யா, அந்த மாதிரி சாண்டில்ய வித்யா, 20 வித்தியை சேவிச்சிருக்கோம். அதனோட ஞானம் ஓரளவு இருக்கு, ஆனா அனுஷ்டிக்கிறோமோ ஞானம் வேற, அனுஷ்டானம் வேற. மீன் என்ன பண்ணா அர்த்தஞான வர்க்கம், அந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டான். வேதமதித்தியன்னாக்கா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டான். அதனால பிரம்ம வித்திய வேதத்துக்கு கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு வந்து அதுவே அபத்தம். முதல்ல அர்த்தஞானமே கிடையாது போல. மீமாம்சைக்கு அவமானம் வச்சு போட்டான், நாம வச்சுக்கல. அக்ஷராசி கிரகணம் தான், ஸ்பஷ்டமா அக்ஷரத்தை சொல்றது. அர்த்தஞானது எப்ப வரும்? நாமளே ஆசைப்பட்டு விசாரம் பண்ணணும். நமக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் வந்ததுன்னாக்கா நாம அர்த்தஞானத்துக்கு போனோம். விசாரணை குருகுலத்துல இருந்து ஆச்சாரியாதிக்க உபதேசம் வாங்கிச்சோம், வேத விசாரணை, வேதாந்த விசாரணை. அதுதான் இந்த சாஸ்திரம், மீமாம்சை, வேதாந்தம். இந்த மாதிரி உபதேசம் தியானம் பண்றோம். உங்களுக்கு தெரியும் பிரம்மகிதான் சத்தியம் ஞானம் பிரம்ம அப்படின்லாம் சொல்லிருக்கோம். அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லிருந்தீங்களோ, அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரியாளுக்கு போய் உபதேசம். அப்போ அப்படி காலக்ஷேபம் பண்ணச்சேதான் அதனுடைய அர்த்தமானது நமக்கு நல்லா புரியும். அப்பதான் அர்த்தஞானம் வரும். அப்படியே அவர் சொல்ற, அதனால அர்த்தஞானம்ன்றது பேரு, பிரம்ம வித்தியை பேரு. நீ சொல்ற பக்கத்திலே பட்சத்திலையும் தோஷம், சொல்ற பட்சத்திலையும் தப்பு. அதனால இதை சொல்லி விட்டுட்ட. அதே மாதிரி அவன் இன்னொன்னு ஒண்ணு சொன்னான், எதை வித்தியாக கரோதி அப்படின்னா, எதை பிரம்ம வித்தியை கொண்டு பண்றோமோ அதுதான் வித்தியா அப்படின்னு மூணாவது வெற்றுமை அப்படின்னு அவன் சொன்னான். அதுவே தவறு. ஏன்னா இங்க எதேவ அப்படின்னு இருக்கு, வெறும் வித்தியான்னு சொல்லல, எதேவ வித்தியா கருவது. அந்த வித்தியன்றது அந்த பிரகரணத்தை பார்க்கும், அந்த பிரகரணமோ வித்தியத வித்தியா பிரகரணம். ஏவகாரம் அதே வீரியத்தான் தரும், அதனால வித்தியத வித்தியதான். அது கூட ஏற்கனவே சொல்லிட்டோம், நீ பணத்தை அபேட்சித்தா முக்கிய ரீதியா பண்ணலாம், இல்லாத போனாக்க அதை அனுஷ்டிக்க வேண்டாம். அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுவும் வராது, நிறைய இடத்துல சொல்லி. ஆகவே நீ என்னென்ன ஹேத்து சொன்ன, அந்த ஹேதுக்கள் அத்தனையுமே கர்மாவை பிரதானமாக சொல்றது, கர்மாவை அங்கேயாக சொல்றது, பிரம்ம வித்தியை அங்கமாக சொல்றதெல்லாம் நீ சொன்ன, அதுவே இங்க தவறு அப்படின்றத நிரூபிச்சுட்டாச்சு. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கம் அப்படின்னு நீ சொன்னியே, அதெல்லாமே தவறு. பிரம்ம வித்தியைக்கு தான் கர்மா அங்கமா இருக்கும். அத பின்னாடி சொல்ல போறேன். இப்ப ஏதாவது பையன் பிரம்ம வித்தியானது பிரதானம், அதுதான் முக்கியம், அதுதான் நமக்கு மோஷத்தை கொடுக்கும், அதுதான் பலத்தை கொடுக்கும். இது கொடுக்காது இந்த வித்திய இருக்குது, கர்மா கர்மா இருக்கே அது கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால மீமாம்சைகளை கண்டனம் பண்ணி பார்க்கிறார். ஒரே ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்துல மீமாம்சைகளுடைய யுக்திகள் எல்லாம் அனுவாதம் பண்ண மாதிரி பண்ணி அதற்கு சமாதானத்தை அற்புதமா சொல்றதுன்றது சுவாமி கேள்வியினால வந்துதான். ஏன்னா திருக்குழந்தை ஆண்டவன் அடிக்கடி சாய்ப்பேன், சில ஸ்லோகங்கள் சொல்லத்தான் சொல்றேன், அதன் தேசிகம் சொல்லத்தையோ வால்மீகி ஸ்லோகத்தையோ ஆழ்வாருடைய பாதங்களோ சொல்லப்பட்ட இது வால்மீகி ஸ்லோகம்னா இது தேசிகம் ஸ்லோகமாச்சு சாதாரணமா இருக்குமா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி கம்பீரமான ஸ்லோகங்கள், அந்த கம்பீரமான ஸ்லோகங்கள்ல இது ஒரு கௌரவமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க என்ன அழகா இருக்கு. குர்வண்ணே வேதி வாக்கியம் பரவிதி நிகத பரவிதி நிகதாதாரதோக்தி வித்யாபூர்வம் க்ரியாணாம் கரணம் அனுவதத் வாக்யம் அன்யார்த்தமுக்தம் நஹ்யேதத் ப்ரஹ்ம வித்யாம் அனுவததி நச உத்கீத வித்யா க்ரியாங்கம். குர்வண்ணேவேதி வாக்கியம் இது பரவிதி பிரம்மவித்யான் நூறு வருஷம் வாழணும்னு ஆசைப்படணும் கர்மாக்கிரமனுடையதான் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னான். அந்த வாக்கியமானது மீமாம்சம் சொல்றது இந்த மாதிரி கர்ம பிராதான்யம் சொல்றதுன்னு சொன்னான். அது அன்னிதாசித்தம், அது தப்பு, வேற மாதிரிதான் அது அர்த்தம். என்ன அந்த அர்த்தம் நேரமா சுத்திட்டு பிரம்மத்துக்கு கர்மா அவசியம் அனுப்பிக்கணும், அவரமா வர்ணத்துக்கு அவரமா ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய நீதமான கர்மாக்களை அனுப்பிக்கணும், அதுதான் சொல்லப்பட்டது. அதனால ஒருவண்ணேவே கர்மாவணி விதிவிலே சுதந்திரமாக அப்படின்றது வாக்கியம் பிரம்ம வித்யா நிஷ்டன், அவன் இருக்கிற பர்யந்தம் பிரம்ம வித்தியை கோசணும் கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதுதான் பலாபி சந்தேகம், அப்படிப்பட்ட கர்மாவது சொல்லப்பட்டது. அதனால வித்தியை வித்து பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு சொல்லவே இல்லை, அது இல்லவே இல்லையே. அதனால இது வந்து நேதமா பண்ணணும், கர்மாவை எப்படி பண்ணணும், பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக பண்ணணும், பிரம்ம வித்தியான். அதனால இது வந்து ஒரு ஸ்தோத்திர ரூபமா கர்மாவை பண்ண கூட நீ பிரம்ம வித்யானுஷ்டனா போயிட்டு வந்தால உனக்கு அது ஒட்டாது, அதை சொல்றது. அதனால குர்வண்ணேவேதி வாக்கியம் பரவிதி நியத ஆச்சார சோக்தி, இந்த பிரம்ம வித்தியானத்தில் நியதமான ஆச்சாரம், எப்பொழுதும் பிரம்ம வித்தியை நீ எவ்வளவு நாள் அனுஷ்டிக்கிறியோ அவ்வளவு நாள் அதற்கு அங்கமாக கர்மாவையும் அனுஷ்டிக்கணும், அது திருவிழா அது சொல்றது. அதே மாதிரி இன்னொரு ஒன்று சொன்னார், தம் வித்யா கர்மணி சமன்பார பேதே அப்படின்னு சொன்னான். அதுக்கு பதில் சொல்றேன், தி கிரியாபியம், தி அப்படின்னா பிரம்ம வித்திய, கிரியானாக்க கர்மா, பிரம்ம வித்தியும் கர்மாவும் இவைகளுடன் சகைவ ஒரே சமயத்துல அன்வாரம் போட்டி தொடர்ந்து போறது. இது சொன்னாலும் அந்த வாக்கியம் உபரணத்துல இருக்கு, அதுக்கு கூட என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவன் சொன்னான் பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கம்னு சொல்றது சேர்ந்து போறதுனால அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு சமாதானம் இங்க ஏதாவது ஒரு பதமாவது இருக்கா பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கு வந்தோம், அல்லது கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கு வந்தோம், பிரம்ம வித்தியைக்கு கர்மா அங்கு வந்தோம், ஒரு பதமாதிரி விட்டார். இதுவே சொல்லலை, எது அங்கம் எது அங்கி சொல்லப்படவே இல்லை. சொல்லாதுன்னு எப்படி சொல்லுவேன்? அதனால கர்மா அங்கின்னு சொல்லல, பிரம்ம வித்தியை அங்கோன்னு சொல்லல. இங்க சேர்ந்து இருக்கிறது தான் சொல்றேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சேர்ந்து இருந்தா கூட வித்யா அங்கியோ அல்லது கர்மா அங்கியோ அப்படின்னா ஒண்ணும் சொல்லல. அதெல்லாம் இல்லாதனால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் சொல்றது, அங்கதான் வித்தியைக்கு கர்மாவுக்கு அங்கோன்னோ அங்கியோ கர்மாவுக்கு அங்கியோ கர்மா அங்கின்னு சொன்னன, வித்தியை அங்கம் அதுவும் சொன்னன, ரெண்டுமே சொன்னன. சொல்லாதனாலேயே நன்னியே அங்காங்கி மரத்தை இங்க சொல்லவே இல்லை. அதனால தீக்கிரியாத்தியம் தி வித்யை கிரியை கர்மா இந்த ரெண்டுத்துக்கும் இதுவே சொல்லல, அங்காங்கி பாவம் சொல்லல, ஒன்னுக்கு ஒன்னு அங்கி ஒன்னு அங்கம் அப்படிலாம் சொல்லல. அதனால அந்த நியமமே இங்க இல்லையே, அதனால நீங்க சொல்ல முடியாது. ஆகவே இதுவும் தவறு. நியமையே இந்த மாதிரி நியமம் பண்ணி உபாதனம் பண்ணாது, ஏன்னா சக்தி இல்லை. அதனால அங்கத்தமோ அங்கித்தமோ எதுவுமே வராது. கர்மநேவிக சம்சித்தி அப்படின்னாக்கா நிறைய பிரமாணங்கள் இருக்கு, அந்த பிரமாணங்கள்லாம் வச்சு பார்த்தாக்கா கர்மாதான் அங்கமா இருக்கும், பிரம்ம வித்தியோ அங்கியாக இருக்கும். அதெல்லாம் சொல்றது. அதனால வித்யா பூர்வம், வித்யா கிரகண பூர்வம் கிரியானம் காரோஷத்திரமான அப்ப சொன்ன மொழியோ ஆச்சாரியங்களான் குரோ கர்மாதிதேனே அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு அர்த்தம் கிரகஸ்த கர்மம் தான் இருக்குது, கிரகஸ்தன் வெறும் கர்மாவை நொட்டிக்கணும், கிரகிணியோட வெறும் கர்மாவை நொட்டிப்பான் அப்படின்லாம் சொன்னோம். அதுவும் தப்பு. அங்க அவளுடைய கர்மா கர்மநாசம் அதெல்லாம் சொல்றது. அது வந்து வேறும் இதுக்கு இது கர்மா இது அங்கம் இது அங்கீதான் ஒண்ணுமே சொல்லலையே, சொல்லாத விஷயத்தை போய் ஏன் சொல்றாரு? அது வரவே கூடாது. ஏன்னா ஆச்சாரிய கூடாது வராது, அது அந்யார்த்தம் தான் சொல்லப்பட்டது. என்ன அந்யார்த்தம்? கர்மா அங்கம், வித்யா அங்கி, அல்லது வித்யதா அங்கம் கர்மா அங்கி. நீ சொல்றியோ அது தொடர்த்துக்கு வந்துடா, இது அப்படி வரல. சொல்ற அத்தியம் அக்ஷராதிக்கிறது, அக்ஷரங்களை ஸ்பஷ்டமா சொல்ற, அதுதான் வேதத்தினுடைய பலனே. ஆனா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்றது சாஸ்திரோச்சாரம், அந்த அறிவு மாத்திரமே பிரம்ம வித்யை இல்லை, வித்யை கிடையாது. அது கேவலம் ஞானம் மாத்திரம், அந்த ஞானம் வந்து நமக்கு அதற்கு அவ்வளவுதான் சொல்றது. அதனால ஞானம் ஒண்டிதான் அங்க இருக்கு, ஞானம் ஒண்டி இருக்கிற சமயத்துல அதை போய் பிரம்ம வித்தியன்னு எப்படி சொல்லலாம்? வித்யாபூர்வம் கிரியானம் கரணம் அனுஷ்டிக்கிறது, வித்தியைக்கு முன்னா வித்தியை அங்கமா உடையாக கிரியைகளை கர்ம அனுஷ்டானம் பண்றது அப்படின்றதெல்லாம் கூட அந்த வாக்கியம் அந்யார்த்தம். அந்யா பேரர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது கிரகஸ்த தர்மம்னு சொல்றது அங்க வியாக்கியானம் பண்ணிச்ச பாஷகாரம் பண்ணிட்டார். கிரகஸ்த தர்மம் சொன்னதுனால எல்லா தர்மமும் அங்க உபலட்சணம், ஆசிரமங்கள்ல கிரகஸ்த தர்மம் சொல்றது. என்ன மீதி ஆசிரமங்கள்லாம் இந்த கிரகஸ்த தர்மத்தை தான் ஆசிரிச்சு, சன்னியாசி கிரகத்தான்ட்டே தான் புஷ் வாங்கிக்கணும், பிரம்மச்சாரி கிரகத்தான்ட்டே தான் வாங்கிக்கணும். ஒன்னே ஒன்னும் தியாகத்தினால எதையுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னுட்டு அவா இருக்காள் சன்னியாசிகள்லாம். அதனால அது சிறந்தது. மற்றபடி அதனால இது தோஷமே கிடையாது. ஆகவே நீ சொன்னது தப்பு. அதெல்லாம் வந்து பிரம்ம வித்யாம் அனுமதி, பிரம்ம வித்யா அனுவாதமே பண்ணலை. இது பிரம்ம வித்யானது அங்கமில்லை, பிரம்ம வித்ய அங்கமில்லை. அதுதான் இங்க சொல்லப்படுது. அதனால இது ஒன்றும். அடுத்தது உத்தேத வித்தியாச கிரியாங்கம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிரம்ம வித்தியானது உத்தேத வித்தியானது கர்மாவுக்கு அங்கமே கிடையாதது, கர்மாவுக்கு அங்கமே இல்லாதது. அதை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். போன பாதத்துல அதை பத்தியே ரெண்டு மூணு அதிகம் பார்த்துருக்கோம். அதனால உத்தேத வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் இல்லை, அது புருஷார்த்தம். நமக்கு விக்னம் வரக்கூடாது, தடை வரக்கூடாது. அப்படி ஆகப்பட்டா அந்த கர்மாவை பண்ணு, இல்ல என்ன வேண்டாம் அப்படின்னு பார்க்கிற. அதனால என்னாச்சு, இந்த மாதிரியாக நீ எத்தனை ஹேது, நாலு ஹேது இங்க சொல்லிருக்க. ஒன்னு புறவண்ணை வேதி வாக்கியம், ரெண்டாவது சாகித்யம் கர்மா வித்யா, ரெண்டுத்துக்கும் சாகித்யம் சேர்க்கை. அதனால அங்காங்கி பாவம், புறவண்ணேவே யோகானம் போடுறதுனால அங்காங்கி பாவம். அந்த மாதிரி வேதபதி ஏதாவது துரோகம் கர்மாதிசேஷன குடும்பே சுசோ தேசு அப்படின்லாம் சொல்றது. அதெல்லாம் பிரம்ம வித்திய அங்கமா சொல்றதுன்னு சொன்னாவா. அதே மாதிரி உத்தியிருக்கு, இது எதுவுமே தவறு. எல்லாத்துக்குமே பிரம்ம வித்தியைக்கு தான் கர்மாக்கள் அங்கமா அப்படின்றதெல்லாம் இங்க சொல்லி முடிச்சுட்டோம். இங்க சொல்லி முடிச்சுட்டோம். அதனால இதுதான் விசேஷம், இதுதான் விசேஷம் அப்படிங்கறத பிரம்ம வித்தியை தான் பிரதானம். கர்மாங்கள்லாம் அங்கங்கள் தான், கர்மாக்களுக்கு பிரம்ம வித்தியைகள் அங்கமே அல்ல அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாட்சி முடிச்சு பார்த்தோம். குர்வண்ணே வேதி வாக்கியம் பரவிதி நிகிதாசாரதோக்தி சகைவ அன்வாரம்போதி கிரியாத்யாம் அபிநனியமியேது அங்கதாம் அங்கிதாம் வா வித்யா பூர்வம் கிரியானாம் கரணம் அனுபதது வாக்கியம் அந்யார்த்தமுக்தம் நஹ்யேதது பிரம்ம வித்யாம் அனுபதிதினச உத்தீத வித்யா கிரியாங்கம் கவிராக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.